போல ஆம்பளைய ஊருக்குள்ள நான் பார்க்கலிய மத்தையில கிட்ட வந்த திரும்பித்தானே நான் போகலிய பொண்ண போல பொண்ணுங்கெல்லாம் உலகத்துல தான் பஞ்சமடி ஒத்தையில நீயும் வந்த உடம்புக்குள்ளதான் புதுசா புதுசா தினசா தினசா ஐசா ஐசா நைசா நைசா புதுசா புதுசா தினசா தினசா தக்காளிக்கு தங்க நரம் நீ நடந்த மண்ணு மோரம் கனவுல என்ன நீ கட்டி பிடிச்சம்பத்தாகுமாடா நானு தொட்டு பிடிச்சா காயம் எல்லாமே யாரு மாடு நூத்தி எட்டு தடவை தொப்பு கரணம் போட்டு வேண்டுதல நிறைவேற்றிக்கோ ஊருக்குள்ளே நான் பார்க்கலியே